ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், சீரலைவாயிலே அமல்ந்த பேரழகா அருள்வாய், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், சீரலைவாயில் பாடிப்பறவும் ஔவை பாட்டி, பாடிப்பறவும் ஔவை பாட்டி, பாடிப்பறவும் ஔவை பாட்டி, மகிழ நாவல் பழம் தந்து அருள் செய்த வேலவனே, பாடிப்பற ஔவை பாட்டி, மகிழ நாவல் பழம் தந்து அருள் செய்த வேலவனே, நடமாடும் எழில் காண நடமாடும் எழில் காண மயில் நடம் பாடும் எழில் காண ஆர்வமிகுந்த ஆறும் எழில் காண ஆர்வமிகுந்த சண்முகனே அருணகிரியில் முன்னே ஆடிய சண்முகனே, ஆதவாயண்ணல் பெற்ற அருமுக, சீரலைவாயிலே அமல்ந்த பேரழக அருள்வாய், ஆதவாயண்ணல் பெற்ற அருமுக அருமுகா.